சிலுக்கு மரமே சில்லின்று பூக்க வா வா சீனி பழமே செவ்வாயில் சேருவா வா கை கூடி போச்சு ஆனந்தம் பாய் போட அங்கங்கு வாயாடவா சில்க்கு மரமே சில்லின்று பூக்குவா மடிச்சு கையோட எடுத்து பையோட மறச்சிக்குவேன் நான் நீ கோழி போல நீந்துவே உன்ன நெஞ்சோடு சேர்ந்து ஏந்துவே அடியே ஆசை பெண்ணே அஞ்சாத கண்ணே அம்பாரி சாஞ்சாலும் கொம்பானை சாயாது சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா என்ன கத்தாழம் காட்டில் சுத்தானை மறிச்சா உன்ன சிந்தூக்க தூக்கி செங்குன்றில் ஏறி சித்தானை கீழே தழுவ ஒரு சிங்கம் என்ன என்ன செஞ்ச என்னை நான் பாயும் புள்ளியாய் மாறுவே அந்த பாதாளம் வரையில் சீருவே அடியே மஞ்ச கிளியே மஞ்சத்தில் சேர்ப்பேன் வேர்வைக்குள் நீராடி போர்வைக்குள் போராடவா சில்லுக்கு மரமே செல்லென்று பூக்குவா சீனி பழமே செவ்வாயில் சேரவா தொட்டு தொட்டு பயம் விட்டு போச்சு தொட்டு இடம் குளிர் விட்டு போச்சு ஆசைகளும் குளிர் விட்டு போச்சு அடைகளும் வழி விட்டு போச்சு கல்யாண பேச்சு கை கூடி போச்சு ஆனந்தம் பாய் போட அங்க